ஐயோ ஐயோ அவை என்ன பார்த்தாடா ஐயோ ஐயோ பட்டின்னு சிரிச்சாடா ஐயோ ஐயோ சத்தின்னு முறைச்சாடா ஐயோ ஐயோ விழுந்து மீண்டும் எழுந்து சரித்திரங்கள் படைப்போமே ஒரு நாள் இங்கு.